ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. மாம் மதீயம் ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கர்யோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம். ஸ்ரீ ஞாசதசகம் 7வது பத்தியம். சென்ற 6வது பத்தியத்தில் தேவி பூஷண ஹேத்யாதி ஜுஷ்டஸ்ய பகவம்ஸ்தவ நித்யம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நியங்ஷ்வ மாம் நியங்ஷ்வ. பகவானே, பிராட்டி, பூஷணங்கள், ஆயுதங்கள் முதலியவற்றால் அன்புடன் கைங்கரியம் செய்யப்பெற்ற, ஆராதிக்கப்பெற்ற, சேவிக்கப்பெற்ற தேவரீர், உமக்கு எந்த விதமான குற்றமும் இல்லாத கைங்கரியத்தை அடியேன் செய்ய வேண்டும். என்னை அதில் நியமிப்பீர், நியமிப்பாயாக, நியமித்தொருள்வாயாகன்னு பிரார்த்தனை பண்ணார். இப்போ கைங்கரியம் பண்ணுறதா இருந்தால் இங்கேருந்து இருக்கும் நம்ம இப்போ இல்லையா, நிறைய உபகரணங்கள் தேவை. உபகரணங்கள்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் எய்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் வேணும். ஆற்றுல முதல்ல திருவாராதனம் பண்ணுறோம் வச்சுக்கோங்கோ, திருவாராதனம் பண்ணுறதுக்கு தலிகை வேணும் இல்லையா. அந்த பெருமாள் மோடை இதெல்லாம் தொடச்சி கோலம் போட்டு சுத்தமாக வச்சு புஷ்பம்லாம் தேவைப்படும். சின்ன சின்னதாக ஜலம், தீர்த்தம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆற்றுல இருக்கிற மனுஷருடைய ஒத்தாசை இல்லாமல் நம்ம இதை பண்ண முடியாது. அது தவிர இதெல்லாம் சேத்தன விஷயங்கள். அச்சேத்தன வஸ்துக்கள் எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோம், ஒரு மேடை, நாற்காலி, எவ்வளோ விஷயங்கள் பயன்படுத்துகிறோம் கைங்கரியத்துக்காக. இப்போ நமக்கு என்ன தோணும்னு நாம் இருக்கச்சே எல்லாம் நமதுன்ற எண்ணமானது வரும். ரெண்டாவது, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு நாம் கைங்கரியம் பண்ணுறோன்ற மாதிரியும் ஒரு எண்ணம் வரும். வாஸ்தவத்தில் எல்லாமே பகவானுடன் தான், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகத்தான். அந்த மாதிரி சாத்விகமான மமக்காரம் இருக்கலாம், அந்த பாவனையை நாம் வளர்த்துக்கணும். என்ன பாவனைன்னு சொன்னால், எல்லாமே பகவானுக்கு கைங்கரியத்துக்காக அவனே நமக்கு கொடுத்திருக்கின்றான், அதை கொண்டு அவனுக்கே மறுபடியும் சமர்ப்பிக்க வேண்டும். இது ஒரு கம்பேரிசன் பார்த்து வச்சுக்கோங்க, கர்மயோகம் ஞான யோகத்துக்கு கம்பேர் பண்ணலாம். இந்த பிரபத்திக்கு முன் பிரபத்திக்கு பிரபத்தி பிரபத்திக்கு பின்னு வச்சுக்கலாம். என்ன, கர்மயோகம் பண்ணுறவனுக்கு அடிக்கடி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணே இருக்கணும், நானும் தேகம் இல்லை. அல்லது சம்பிரதாய வித்தியாசம்னா, நான் எம்பெருமானுக்கு தாசபூத்தன் அப்பப்போ சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னும் அந்த ஞானம் வந்துடுத்து, அந்த ஞானம் ஸ்டெடி ஆகிறதுக்காக தான் கர்மயோகம் பண்ணுறான். ஞான யோகம் பண்ணிச்சு அந்த ஞானம் ஸ்டெடி ஆகிடுறது. ஆனால் அதற்கு பிறகு அந்த ஸ்டெடினஸ்லேயும் இன்னொரு லெவல் ஆஃப் ஸ்டெடினஸ் தேவைப்படுறது. ஆக மொத்தம் நம்ம இந்த பிரபத்தியை பண்ணவன், அந்த ஞானத்தோடு பிரபத்தியை பண்ணிட்டா கூட, பகவானுக்கு சேஷபூத்தன் இத்தியாதிகள்லாம் கொண்டு பிரபத்தியை பண்ணிட்டா கூட, அந்த நம்மளுடைய கர்ம விசேஷத்தினாலையும் சரீர சம்பந்தத்தினாலையும் இந்த அகங்கார மமக்காரங்கள் வந்து தோன்றிக்கொண்டே தான் இருக்கும். அதை எப்படி நம்ம அதிலிருந்து எப்படி தப்பிப்பதுன்னு கேட்டால், இந்த மாதிரி நியாச தர்சகம் போன்ற ஸ்தோத்திரங்களை அர்த்தத்துடன் அனுசந்தானம் செய்தால் பண்ண முடியும். அப்போ நமக்கு எப்பப்பெல்லாம் நமக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குன்னு தோன்றதோ எல்லாம் எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்காக. அதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பொதுவாக எல்லாத்துலேயும் ஆழ்வார் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் அடையாளம் இலச்சினை, அந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் போட்டு பொத்திச்சு வச்சுருக்கலாம், திருமன் காப்பு எல்லாத்துலேயும். அப்போ எல்லாமே பகவானுடைய சொத்து, ஐஸ்வர்யம் அப்படின்னு ஆயிடுறது. அதனால் இந்த இதில் இந்த பத்தியம் மூலமாக வரத ஸ்வயம் ஸ்வீகுரு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். வரதன்னா வரதன்னு சொன்னால் சம்போதன பதம், வரதனே ஸ்வயம் நீயாகவே, ஸ்வீகுரு ஸ்வீகுருன்றது குரு, குருனா செய், இந்த ஸ்வீகுருன்னு சொல்லிச்சு ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். எதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னால், என்னவாக ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்டால், ஸ்வகைங்கரியோபகரணம், ஸ்வகைங்கரிய உபகரணம், ஸ்வகைங்கரிய உபகரணம். அந்த கைங்கரியாவும் உபகரணமும் சேர்ந்து ஸ்வகைங்கரியோபகரணம் ஆயிடுது. அதாவது ஆ கூட்டல் ஊ வந்து ஓன்னு ஆகும், ஆ கூட்டல் ஊ வந்து ஓன்னு ஆகும், சந்தி. ஸ்வகைங்கரிய பிளஸ் உபகரணம் ஸ்வகைங்கரியோபகரணம் ஆச்சு. சரியா, கைங்கரியம் ஸ்வகைங்கரியம்னா உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணங்களாக, உபகரணங்கள்னு சொன்னால் அந்த கைங்கரியத்துக்கு தேவையான கருவிகள்னு அர்த்தம். கைங்கரியத்துக்கு தேவையான கருவிகள்னு அர்த்தம். கருவிகளாக ஏற்றுக்கொள். எதை அப்படின்னு கேட்டால், சேத்தனா சேத்தனாத்மகம். சேத்தனா சேத்தனாத்மகம் சொன்னால் சேத்தன அச்சேத்தன ஆத்மகம், சேத்தன கூட்டல் அச்சேத்தன, சேத்தனா சேத்தன, சேத்தனா சேத்தன கூட்டல் ஆத்மகம், சேத்தனா சேத்தனாத்மகம். சேத்தனமாகவும் அச்சேத்தனமாகவும் இருக்கக்கூடிய இரண்டு வகையாக இருக்கக்கூடிய என்னது? நிகிலம். நிகிலம்னா அனைத்தும், ஒன்று விடாமல் அர்த்தம். நிகிலம்னா ஒன்று விடாமல் அனைத்தும். என்னது அதெல்லாம் கேட்டால், மாம் மதியம் ச. மாம்னா என்னையும், மதியம்னு சொன்னால் என்னுடையது, துவதியம்னு சொன்னால் உன்னுடையது, பவதியம்னு சொன்னால் உங்களுடையது, அஸ்மதியம்னு சொல்லலாம். ஸோ மதியம்னு சொன்னால் என்னுடையது. அந்த பாவனை வரலாமான்னு கேட்டால் அந்த பாவனை தவிர்க்க முடியாது. நாம் இன்னும் அந்தளவுக்கு பரிபூர்ணமான ஞானத்திலே இருக்க போகிறதில்லை, இருக்கிறது கொஞ்சம் சமம். அதனால் வந்தால் என்னன்னு கேட்டால், வந்ததை பகவானை இதையும் உன்னுடைய உபகரணத்துக்கு, உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமாக ஏற்றுக்கொள் அப்படின்னு தாற்பயம். ஸோ சேத்தனா சேத்தனாத்மகத்துக்கு நிகிலம் ஒரு அப்ஜெக்டிவ், மேலும் மதியமும் ஒரு அப்ஜெக்டிவ். சேன்னு சொன்னால் அண்டு அப்படின்னு அர்த்தம். என்னையும் என்னுடையதாக இருக்கக்கூடிய, இல்லையா, மனைவி இருக்கா, புத்திரன் இருக்கான், புத்திரி இருக்கா, அதில் மாடுகள் இருக்கலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, இதெல்லாம் லௌகீக விவகாரத்துக்கு நம்மளோடது அப்படின்னு ஒரு நிர்வாகம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையெல்லாம் கைங்கரியத்துக்கு அடியன் உட்படுத்த வேண்டும். எனக்குன்னு எதையும் ஹோல்டு பண்ணக்கூடாது, எனக்குன்னு எதையும் வச்சுக்கக்கூடாது, எல்லாமே பகவானுடைய கைங்கரியத்துக்காக பயன்படுத்த வேண்டும். மாம்ன்றது த்வித்தியா விபக்தி. அகம்க்கு மாம், அகம்னா நான், மாம்னா என்னை. மதியம்ன்றதும் மதியக அப்படிங்கிறது, அது இது இதுக்கெல்லாம் லிங்கம் உண்டு. மதியகன்றது புல்லிங்கத்தை குறிக்கிறதா இருந்தால், ஒரு மாஸ்குலின் ஆப்ஜெக்டை குறிக்கிறதா இருந்தால் மதியக, ஸ்ரீலிங்கத்தை குறிக்கிறதா இருந்தால் மதியா, நபும் சகலிங்கம் மறந்தா மதியம். நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் எல்லாம் நம்ம அந்த சேத்தனா சேத்தனாத்மகம்னு அதை வந்து அந்த இரு வகையான சேத்தன அச்சேத்தனமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்னு அர்த்தம் வந்துடுது. நிகிலம்ன்றது முன்னவே சொன்ன அனைத்து எல்லாவற்றையும் ஸ்வகைங்கரிய உபகரணம், உன்னுடைய கைங்கரியத்திற்கு உபகரணம் அர்த்தம். ஸ்வகைங்கரியாய உபகரணம் வச்சுக்கலாம், அல்லது ஸ்வகைங்கரியசிய உபகரணம் வச்சுக்கலாம். அது சமாசம் சொல்லுவாள், தமிழில் அர்த்தம் பண்ணிடலாம் ஈஸியாக, அது எந்த சமாசம் கொலை பண்ணிய அவசியம் இல்லை, அர்த்தம் ஆயிடுச்சுன்னா போகிறோம். உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமாக, அவ்வளோதான் அர்த்தம் அதுக்கு. அல்ல ஷஷ்டியா சதுர்த்தியான்லாம் போட்டு ரொம்ப மண்டையை பிச்சுக்குவானா, அர்த்தம் ஆயிடுச்சுன்னா சில சமயங்களில் டீட்டெயில்ஸ் தேவையில்லை. ஸோ ஆக மொத்தம் உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமாக வரத வரதனே ஸ்வீகுரு. ஸ்வீகுருன்றது லோட்டில் காரம் சொல்லுவோம், பிரார்த்தனா அந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். லோட்டுன்றது கமாண்ட் பண்ணுறது. பட அப்படின்னு சொன்னால் படி அப்படின்னு அர்த்தம். பட்டது நிறைய இடத்துல பிரார்த்தனையிலையும் வரும், அவ துமாம் ஸ்ருதியிலையும் வருது, ஸ்லோகங்களில் வரைச்சி சௌத்து இந்த இதில் ஷோடசாயுதத்தில் நிறைய ஒவ்வொன்றா வரும். என்னை காக்கட்டும் இருக்கட்டும் அப்படிலாம் வரும், அது லோட்டில் காரம். பிரார்த்தனா விதி அந்த அர்த்தத்தில், ஸ்வயம்னா நீயே. ஆக மொத்தம் வரத மாம், சேத்தனா சேத்தனாத்மகம் நிகிலம் மதியம் ச, அல்லது மதியம் நிகிலம் சேத்தனா சேத்தனா சேத்தனாத்மகம் ச, ஸ்வயம் ஸ்வகைங்கரிய உபகரணம், ஸ்வகைங்கரிய உபகரணம் ஸ்வீகுரு ஏற்றுக்கொள்னு தாத்பரியம். அந்த அனுசந்தானம் நமக்கு வேணும். நம்முடைய இதெல்லாமே பகவானுக்கு கைங்கரியத்திற்காக, அதற்காக இந்த ஒரு பத்தியம், ஏழாவது பத்தியம், ஸ்ரீ நியாசதசகம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.